தலைப்பு நோட்டு. சிரிப்பாய் சிரிக்கிறார் காந்தி. 2000. சிறிதாய் சிகப்பாய் கருப்பாக்க அடித்தார்களோ, இருப்பவனுக்கு கொடுத்தார்கள் இல்லாதவனிடம் பறித்து. ஏடிஎம்கள் எல்லோரையும் கண்டது கண்டீரோ, கயமை ஒழிப்பதாய் கயமை செய்தார்கள். காக்க வைத்தோம் கடைக்குடி மகனையும் தெருக்கோடிகளில்.